வணக்கம் மக்களே, என்னுடைய ரெண்டாவது பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு இருக்கேன். ஃப்ரீ சாஃப்ட்வேரை தமிழில் கட்டற்ற மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃப்ரீ சாஃப்ட்வேர் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம பேசும்போது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பேசி ஆகணும். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஹார்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேருக்கு மவுஸ் கீபோர்ட் மானிட்டர் கம்ப்யூட்டருடைய மெமரின்னு சொல்லக்கூடிய ரேம் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்படி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேரை இயக்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அதுதான் இயங்குதளம் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அடிப்படையில் இருக்கிற இந்த ஹார்ட்வேர்லாம் பயன்படுத்தி இயக்க வைக்கிறது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது தாண்டி இயங்குற மற்ற சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து, அதாவது அதை பயன்படுத்தி இயங்குற மற்ற சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் பேசுகிறேன், என் வாய்ஸை வந்து நான் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சவுண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தேவை. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னா மீடியா பிளேயர், ஏதோ ஒரு மீடியா பிளேயர் தேவை, விஎல்சி மீடியா பிளேயராக இருக்கலாம், ரைட்? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம பேசும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பேசி ஆகணும், ரைட்? ஹார்ட்வேரை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்லேயோ டிஸ்கவரி சேனல்லையோ தேர்ந்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது உருவாக்குறது சாதாரண காரியமும் இல்லை. ஸோ பட் அதை நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரையும் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். முதல்ல உங்கள் கம்ப்யூட்டரில் ஓடிட்டுருக்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நீங்கள் பெரும்பாலான மக்கள் இந்த விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் எப்படி நம்புறீங்க, ஏன் நம்புறீங்க? ஏன்னா ரொம்ப நாள் வந்து மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை தயாரிச்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்புறீங்களா? அதாவது அவங்க வந்து எப்போவுமே உங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் கேட்கணும் அப்படின்னா, ஒரு ஆன்டிவைரஸ், ஏதோ ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் உங்கள் கம்ப்யூட்டரில். அந்த ஆன்டிவைரஸுங்கிற அந்த சாஃப்ட்வேரை என்ன, எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறீங்க? உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துடக்கூடாது, அப்படியே வந்தாலும் அதை தடுத்துடணும், அதை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை எப்படி நம்புறீங்க, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி நம்புறீங்க, எதனால் நீங்கள் அதை நம்புறீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மோஸ்ட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் வந்து அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணுவேன், ஸோ அது என் கண் முன்னாடி ஸ்கேன் பண்ணுது, வைரஸ் இருந்தால் காமிக்குது, அதை டெலீட் பண்ணுது, ஸோ அதனால் வந்து நான் அதை நம்புறேன் அப்படிங்கிறது. ரைட், அது சொல்கிற விஷயங்கள் அது செய்யுதுன்னு வச்சுப்போமே, அதாவது ஆன்டிவைரஸ் வந்து ஒரு வைரஸை தேடுது அழிக்குது எல்லாம் சரி, பட் அது சில விஷயங்களை இன்னும் செஞ்சிட்ருக்கலாம், பட் அது அவங்க வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, குழப்பமாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கண்ணு முன்னாடி அது என்னத்தை காமிக்குது? ஒரு பூத கண்ணாடி, ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படி சுற்றி சுற்றி காட்டுது, அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்கு. சரி சரி, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடில் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் தேடி ரீட் பண்ணி நீங்கள் ஏதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்லை ஏடிஎம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க, இல்லை பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்லாம் இருக்குன்னா கூட, இதையெல்லாம் அதை ரீட் பண்ணி வேறு யாருக்கும் இதை அனுப்பாது, இந்த சாஃப்ட்வேர் யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு இதை அனுப்பலைங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? முதல்ல இதெல்லாம் இதை பண்ணலை, இது இதெல்லாம் பண்ணலை, இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணலைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? உறுதியாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரைட்? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வழி தான் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறது எப்படின்னு கேட்டேன் இல்லையா, இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதும்போது, ஐ மீன் சாஃப்ட்வேர் கோடு எழுதுவாங்க. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, ஐடி படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரை உருவாக்குறது எப்படின்னு முதல்ல படிப்பாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கற்றுக்குவாங்க. அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு புரிகிற பாஷையில், நம்மளுக்கும் புரிகிற பாஷையில், ரெண்டுத்துக்கும் புரிகிற ஒரு பாஷையில் இவங்க வந்து ஒரு கோடு எழுதுகிறாங்க. அந்த கோடு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத. இதில் பிரச்சனையோட மையப்புள்ளியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோடு எழுதுகிறாங்கல்ல, அந்த கோடு வந்து நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அதுக்கு பதிலாக கோடு கொடுக்காமல் அந்த கோடை வந்து கம்பைல் பண்ணுவாங்க, கம்பைல் பண்ணி அதை பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஎக்ஸி அப்படிங்கிறது தான் விண்டோஸுடைய பைனரி ஃபார்மேட். ஸோ இந்த இஎக்சி ஃபைல்ஸ் தான் நம்ம கிட்டே கிடைக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணுவோம், அதை ரன் பண்ணுவோம். ஸோ அதாவது அது என்ன இஎக்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கோடை எழுதிட்டாங்க, அந்த கோடை வந்து மாற்ற முடியாது, அந்த பைனரியாக மாறிடுச்சுன்னா அந்த பைனரியை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பைனரியில் என்ன இருக்கோ, அந்த கோடில் என்ன எழுதுனாங்களோ அதுதான் அந்த பைனரியை செய்ய போகுது, சரிங்களா? அந்த பைனரியை பிரித்து பார்க்கலாம்னா அந்த ஃபைலை வந்து நம்ம ரன் தான் பண்ணிகிட்ருக்கோமே தவிர அதை ரீட் பண்ண முடியாது. ரீட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைனரி அப்படின்னாலே ஜீரோவும் ஒன்றும் கலந்த ஒரு கலவை. அதை ரீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன டூலை வச்சு அதெல்லாம் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கும் தெரியாது. அதை ரீட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறதான் என்னுடைய பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இப்போ பைனரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ ஒன்ஸ் அப்படின்னா 0 1 1 0 1 0 0 1 0 1 ஃபுல்லாக அந்த ஃபைல் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டர் இங்கிலீஷில் இருக்கிற ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த 0 1ங்கிற நம்பரை வச்சு மட்டுமே தான் ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு கேரக்டரை புரிஞ்சிக்கின்னு, அப்போ கேரக்டர்லேருந்து நீங்கள் அடுத்தது வந்து ஒரு வேர்டு, இப்படி நிறையா தாண்டி தாண்டி தாண்டி போய் அதை பண்ணி அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து வருஷ கணக்காகிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதனால் வந்து ஒரு பயனருக்கு எந்த பயனுமே கிடையாது யூசருக்கு. ஸோ ஒரு பைனரி மட்டும் கொடுக்கறதுனால நீங்கள் அந்த பைனரியை ட்ரஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பைனரி வருது, உங்களுக்கு பைனரி யாராவது தராங்க அப்படின்னா நீங்கள் அது கூட என்ன டிமாண்ட் பண்ணணும்னா, சோர்ஸ் கோடை டிமாண்ட் பண்ணணும். இதை நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அந்த கோடு என்னன்னு மூலத்தையும் எங்கேயாவது நான் இப்போ எனக்கு தேவை, நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு அதுக்கான வசதி இருக்கா முதல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்படி கொடுக்க மாட்டோம், அப்படி இல்லாத சாஃப்ட்வேர் தான் வந்து ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர். ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேரில் வந்து இந்த சோர்ஸ் கோடை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய சோர்ஸ் கோடு மைக்ரோசாஃப்ட்டை தாண்டி வர யாருக்குமே தெரியாது, வெளியே தெரியாது. அதே மாதிரி கூகுள் க்ரோம் எடுத்துங்க, அதோடைய சோர்ஸ் கோடு யாருக்கும் தெரியாது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி நிறைய இருக்குது, விண்டோஸ் மீடியா பிளேயர், நீங்கள் பொது ஐ மீன் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெரும்பாலான பகுதி ஓப்பன் சோர்ஸாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு நிறைய சாஃப்ட்வேர் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ப்ரொப்ரேட்டரியாகவே இருக்குது. இப்படி ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்னால ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வெண்டார் லாக்இன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்டார் லாக்இன் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி, அதாவது இப்போ மைக்ரோசாஃப்ட் தான் அந்த சாஃப்ட்வேரை எழுதுது அப்படின்னா, இப்போ அந்த சாஃப்ட் அந்த கம்பெனி என்னென்ன பண்ணுதோ அதை தான் நான் பயன்படுத்த முடியும். என்னுடைய கம்ப்யூட்டர்னு நான் சொல்லிக்கக்கூடிய, என் கம்ப்யூட்டர்னு நான் சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே சொன்ன சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் சேர்த்து தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்போது என்னுடைய கம்ப்யூட்டரை வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை இந்த சாஃப்ட்வேரை உருவாக்குற நிறுவனங்களுடைய கைக்கு போயிடுதா அப்படிங்கிறது தான் கேள்வியே. இப்போது என்னுடைய கம்ப்யூட்டரை நான் கண்ட்ரோல் பண்ணுறேனா இல்லையா, இந்த இதில் என்ன சாஃப்ட்வேர் போடணும், இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை இது ஏதோ சில விஷயங்களை பண்ணுது பண்ணலை, நான் இதை சில விஷயங்களை பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய கம்ப்யூட்டர் ஏன் சொல்லியே கேட்கல அப்படின்னா, இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, நான் எப்படி ஃபஸ்ட்டு மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நம்ப முடியாது ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர். ரெண்டாவது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் ஒன்ஸ் அது என்ன பண்ணுதுன்னே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா என்ன வேணால் பண்ணும். ஸோ அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம சொல்லாத விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கு அந்த கம்ப்யூட்டர். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டரை வந்து வேற யாருக்கோ ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு கம்ப்யூட்டர் தான் கிட்டத்தட்ட, அதில் வந்து கேமரா இருக்குது, மைக் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர், அதை மால்வேர்னு கூட சொல்லிக்கோங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த சாஃப்ட்வேரை இன்றைக்கி இன்டர்நெட் வழியாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிமோட்லேருந்து உக்காந்துக்கிட்டு அந்த மைக்ரோஃபோனு கேமரா இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் மற்றவங்களால். ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கும் சரி, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை இது உங்கள் கம்ப்யூட்டர்னு நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்குமே சரி, ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்னால ஒன்றுமே செய்ய முடியாது, சரிங்களா? நீங்கள் உங்களுக்கும் அது பயனாளர்களுக்கு வெறும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி, அதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது அதை வச்சுக்கிட்டு. அதாவது அதை கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நம்ப முடியாதுங்கிறது தானே என்னுடைய அடிப்படை பாயிண்ட்டே, அதான் ட்ரஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாற்று வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, இல்லை லிப்ரே சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து ஒரு 4 ஃப்ரீடம்ஸ் வந்து யூசருக்கு கொடுக்குது. ஒன்று வந்து ஃப்ரீடம் டு யூஸ் த ப்ரோக்ராம் ஃபார் எனி பர்பஸ், அதாவது இந்த ப்ரோக்ராமை நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை எடுத்து இதை நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு ஒரு சோர்ஸ் கோடு இருக்கு இல்லையா, எழுதுனா சோர்ஸ் கோடு, அந்த சோர்ஸ் கோடை நீங்கள் படிக்கலாம், நீங்கள் மாடிஃபை பண்ணலாம் உங்கள் கம்ப்யூட்டர் இல்லையா, உங்கள் கம்ப்யூட்டரில் அந்த கோடில் நீங்கள் சில திருத்தங்கள் செஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்குது. மூணாவது ஃப்ரீடம் டு டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வந்து சோர்ஸ் கோடை வந்து நான் எங்கேயோ இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன்னு வச்சுப்போம், அந்த கோடை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொடுக்கலாம், என் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படி. இங்கே ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் முன்னாடிலாம் மைக்ரோசாஃப்ட் சிடி ஒரிஜினல் சிடிலாம் வாங்கி, ஐ மீன் ஒரிஜினலுங்கிற வார்த்தையே தப்பு, ஸோ சிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கவர் மலையே எழுதியிருப்பாங்க, இந்த பர்டிகுலர் சிடி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் போடணும், உங்கள் வீட்டில் அதுக்கு இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது, அண்ணன் தம்பி இல்லை அம்மா அப்பா இது மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு ரெண்டு மூணு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாலுமே அந்த ஒரு வருஷன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சிடி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு உரிமம் இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ இது என்ன இது போங்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு குடும்பத்துக்குன்னு ஒன்று வாங்கி ஒவ்வொருத்தருக்கு வீடு ஒவ்வொருத்தருக்கெல்லாம் 18,000-30,000 கொடுத்து ஒரு சிடி வாங்கிட்டு இருக்க முடியாது, ஒரு சிடியோட விலையே 20 ரூபா தான் இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்தது நாலாவது ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ரீடிஸ்ட்ரிபியூட், இல்லை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அந்த சோர்ஸ் கூட, அதை மாடிஃபை பண்ணி நீங்கள் அதை ரீப்ராண்ட் பண்ணி நீங்களும் அதை இன்னும் அடுத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணலை, அப்படியே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த சோர்ஸ் கோடை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை யார் யாரோ கேட்குறாங்க நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இங்கே தான் இங்கே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் அதை ரீப்ராண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாலு ஃப்ரீடம் தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து முக்கியமாக ஒரு பயனருக்கு கொடுக்குது. அது பயனர் வந்து வெறும் பயனர் அப்படிங்கிற அந்த யூசருக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரீடமே இல்லாத ஒரு நிலைமையில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து ஒரு இவ்வளோ ஃப்ரீடமையும் கொடுக்க முயற்சி பண்ணுது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப்ரொப்பரேட்டரியா இல்லை ஃப்ரீ சாஃப்ட்வேரா எப்படி எது டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கூட வர லைசன்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அது கூட என்ன லைசன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அந்த லைசன்ஸுடைய பேரை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எண்ட் யூசர்ஸ் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இயுஎல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ப்ரொப்பரேட்டரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து இயுஎல்ஏன்னு பேர் வச்சு தான் தந்துட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எண்ட் யூசர்ஸ் லைசன்ஸ் அக்ரிமெண்ட், ஆப்பிள் எண்ட் யூசர்ஸ் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுக்குறாங்க. அந்த லைசன்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், உதாரணத்துக்கு ஒரு விண்டோஸ் வந்து சிடியை வந்து ஒரிஜினலாக யாரோ காசு கொடுத்தே வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைசன்ஸை படிக்கும்போது தான் தெரியும் அவங்க வாங்கினது வந்து விண்டோஸை வாங்கலை, அந்த விண்டோஸை ஒரு கம்ப்யூட்டரில் பயன்படுத்துறதுக்கு லைசன்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ லைசன்சிங் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அந்த லைசன்ஸில் என்ன சொல்லியிருப்பான்னா நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த இது கூட வர சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து மாற்றி அமைக்க முயற்சித்தாலோ இல்லை நீங்கள் அதை வந்து சில டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ் ஓவர் கம் பண்ண நினச்சாலுமே சரி நீங்கள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து கிரிமினல், அதாவது நீங்கள் ஒரு கிரிமினலுங்கிற ஒரு பார்வையில் கொண்டு வந்து விட்டுறாங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க லைசன்ஸ்ல, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் சில விஷயங்கள் நமக்கு தேத்த மாதிரி செய்ய வைக்கிறதுக்கே நாம் வந்து கிரிமினல் அப்படின்னு ஆகப்படுறோம். இது இது இது ரொம்ப பெரிய போங்கு இது. இதெல்லாம் பல பேருக்கு இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு தான் இதை நான் பேசிட்டு இருக்கேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயன்படுத்துங்க. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் கூட வர லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து காப்பி லெஃப்ட் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க, ஜிஎன்யூ ஜிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிஎன்யூ ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் ஜிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லைசன்ஸ் கொண்ட சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பார்க்கலாம். அது மட்டும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்சஸ் கிடையாது, நிறைய இருக்குது ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்சஸில். அப்பாச்சி லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பிஎஸ்டி அப்படின்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லைசன்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வந்தாலும் ஃபஸ்ட் அது கூட அது என்ன லைசன்ஸ்னு படிங்க. ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேராக இருந்தால் லைசன்ஸ் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அதை தாண்டி சோர்ஸ் கோடும் கிடைக்காது, வேறு எதுவும் கிடைக்காது, வெறும் பைனரியும் வெறும் லைசன்ஸ் மட்டும்தான் உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறது தான் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சாஃப்ட்வேர் எடுத்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லையும் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஒரு உண்மையான மாற்று அப்படின்னு சொல்லலாம் ப்ரொப்பரேட்டரி சாஃப்ட்வேருக்கு. ஸோ இது மக்களுக்காக மக்களே ஒன்றா சேர்ந்து உருவாக்குற ஒரு சாஃப்ட்வேர். இது உருவாக்குறதுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் உருவாக்குறவங்க பின்னாடியும் ஒரு கார்பரேஷன்லாம் கிடையாது, இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் மாதிரி கார்பரேஷன்லாம் கிடையாது. இப்போ நான் நினச்சாலும் ஒரு சாஃப்ட்வேர் எழுதி அதை ஃப்ரீ சாஃப்ட்வேராக போடலாம். நீங்கள் என்ன நம்ப வேண்டாம், அந்த சோர்ஸ் கோடை நான் போட்டிருக்கேன் இல்லையா அதை எடுத்துக்கோங்க, அதை நம்புங்க, அதை நம்புங்க இந்த சென்ஸ் அதை நீங்கள் படிங்க, அதில் தப்பாக ஏதாவது படிச்சா அந்த லைனை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் நான் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அதுதான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுக்குது எல்லாருக்கும். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை லினக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஜிஎன்யூ பார் லினக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஜிஎன்யூ பார் லினக்ஸ்ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ்க்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் தேடி பாருங்கள், நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, டெபியன் மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி டவுன்லோட் பண்ணலாம், யார் வேணால் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுங்கள், அது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் க்ரோமுக்கு பதிலாக, ஃபயர்ஃபாக்ஸ் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இனிமேல் ஃப்ரீ சாஃப்ட்வேராக தேடி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேருங்கிறது நம்ம மக்களே மக்களுக்காக உருவாக்குறது. ஸோ நம்ம இதை தான் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சஸ்டைனபிள் மாடல்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வெண்டர் லாக்கின்ல போய் ஏதோ ஒரு நிறுவனத்துக்கிட்ட எப்போ பார்த்தாலும் கழுத்தில் சங்கிலி மாட்டின மாதிரி நின்றுட்டு இருக்க முடியாது. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது, அந்த சங்கிலிலாம் உடச்சரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த பாட்காஸ்ட்டில் நான் வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசுவேன். கேட்டதுக்கு நன்றி. அன்டில் தென், பை பை ஃப்ரம் பிரஷரா.